தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. இதை போல ஒரு பாடலும் இல்லை, உளுந்தூர்பேட்டையாரின் வரிகளைப் போல இத்தகைய வரிகளும் இல்லை என்று லட்சக்கணக்கான உள்ளங்களால் பாடப்பெற்ற புகழப்பெற்ற இந்த பாடல் முருகன் பாடல் உங்களுக்காக. நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா. நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா. நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை. தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய், தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய், தந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நாயேனி நாளும் நல்லவனாக்கு, நாயேனி நாளும் நல்லவனாக்கு, போயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய், போயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய். நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா. நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை. பாயான பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்த பாழ்நாளில் இன்பம், பாயான பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்த பாழ்நாளில் இன்பம். தூயா முருகா மாயோர் மருகா, முருகா மாயோ மருகா.